அந்தரை அந்தரைய அந்தரை நிவாமோர் அந்தாரை அந்தரை சீரரை சீரரைய சீரரை மேவாமோர் சீரரை சீரரை சீரரைய சீரர் சோன்யரை சோன்யரைய சோன்யரை மேவாமோர் சோன்யரை சோன்யரை அமரை அமரை மேவாமோர் ராமா.